திண்டிருக்கிட்டு ஜகண்ண ஜகண்ண ஜம் ஜம் தக்க ஜகண்ண ஜகண்ண ஜம் ஜம் ஜகண்ண ஜகண்ண ஜம் ஜம் தக்க ஜகண்ண ஜகண்ண ஜம் ஜம் பதங்கள் பாட ஜகம் நடுங்க என் பதங்களோட.